بسم الله الرحمن الرحيم. الحمد لله، كملنا باب المنصوبات من الأسماء ونقل مراجعة، فالآن بقي قسم من أقسام الإعراب هي المخفوضات من الأسماء: مجرور ونبدي خفض العبارة لكوفيين، والجر لبصريين. فقال المؤلف رحمه الله تعالى في الأجرمية: باب مخفوضات الأسماء. المخفوضات ثلاثة أقسام، مخفوض بالحرف، ومخفوض بالإضافة، وتابع للمخفوض، سواء بحرف الجر، سواء بالإضافة، أو سواء بالسويفر نعت وعطف وتوكيل وبدل. فما المخفوض بالحرف؟ هو ما يخفض بمين وإلى وعن وعلى وفي وربا والباء والكاف واللام، وبحروف القسم ويا الواو والباء والتاء، وبورب وبورب وبمذ ومنذ. تقرأ سيتي الحروف كي نبدأ بهذا القسم كي المحفوظات بالحروف. قال في شرح: بالاستقراء وتتبع كلام العرب وجد أن المجرور من الأسماء يأتي على ثلاثة أنواع: مجرور بحرف الجر، ومجرور بالمضاف، ومجرور لأنه تابع لما قبله. Donc là, en suivant dans le texte basé sur les paroles des Arabes, on a déduit que le majrour parmi les asma ne vient que de trois choses: soit harf, soit le mudaf. Il y a un khilaf, on a dit que c'est l'idafa, il y en a qui disent que non, c'est le mudaf qui agit sur le mudaf ilayhi, et troisième par le tawabi'. Et il dit: yajma'uha qawluhu ta'ala bismillahir rahmanir rahim. La basmala regroupe les trois formes, trois axèmes de majrourat min al-asma. Fa awalan ism, kalimat ism, bismillah, ism majrour bi harf ba. Lafz jalala, Allah, ism majrour bil mudaf. Wal mudaf huwa ism, bismillah. Wa ar-rahman ar-rahim, l'i'rab اسمان تابعان لما قبلهما في الجر ثم التوابع لأنهما صفتان للفظ جلالة. sont deux صفات. sont deux العرب صفات. طبعا ils ont fait العرب بدل. Dans la basmala, le maqsoud, c'est plus un sifat. Badal, il y a un wajj. Par exemple, il y a un wajj. Mais le plus connu, c'est que Ar-Rahman, Ar-Rahim, le Arab, tous les deux sont art. Wali idah al-majrurat nathkuruha bi'unillahi ta'ala fi mayati. Awalan al-majrur bi harf jar. Donc, il va commencer maintenant par ce qui est majrur par le huruf. والاسم الذي يقع بعد حرف من حروف الجر. Tout simplement, c'est le ism qui vient après un des حروف الجر. حكمه الجر بالكسرة وما نبه عنه. Donc il va être son علامات, ça va être le jar. Ça va être l'علامات du jar, ça va être la kasra ou ce qu'il a en place. C'est-à-dire le ya ou alors fatha. قال مثاله قوله تعالى والذي أنزل من السماء ماء لكم. والذي أنزل من السماء ماء لكم. ففي الآية الكريمة كلمة السماء مجرورة بحرف جر من. كلمة السماء مجرورة بحرف من ورمة جرها الكسرة. والضمير المتصل كذلك الكاف dans lakum اسم مجرور بحرف الجر يعني في الحقيقة c'est un ضمير متصل مبني على الضم في محل جر مضاف إليه لا مجرور par لم مجرور par لم حرف الجر طيب الآن سيذكر معاني حروف الجر l'essence de ces حروف certains sens car des sens des fois ils peuvent sortir de leur origine ça là est fréquent là ils donnent les sens les plus connus طيب ومن طيب من أولا من معانيها الابتداء يعني d'où débute la chose on traduirait par depuis ou de مثلا تقول أخرج من البيت je sors de la maison هذا حصل من زمان cela se produit مثلا depuis longtemps il y a longtemps وإلى من معانيها الانتهاء c'est le contraire ça c'est l'aboutissement plutôt إلى يعني دخلت ذهبت للبيت je suis parti à la maison c'est-à-dire là où tu vas arriver quoi. ويجمعها قوله تعالى سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى أي ابتداء إسراء محمد عن المسجد الحرام وانتهى إسراءه عند المسجد الأقصى dans le verset on a les deux من المسجد الحرام depuis المسجد الحرام vers طيب ou au مسجد الأقصى en Palestine ça c'est إلى ثم عن من معانيها المجاوزة Ça, je ne peux pas te traduire, comme on dirait Mujawaza. C'est un sens comme un sens de sortie ou... Allah, je ne sais pas comment je peux t'expliquer. نحو قول الله تعالى من راغب عن ملة إبراهيم par celui qui s'éloigne, qui délaisse, qui n'est pas, qui ne veut pas de la Milla d'Ibrahim. Il y a un côté de sortie. De la chose. Le shahid an millati Ibrahim. Ayat rukuha, qui la délaisse. Wa ala, harf ala, min ma'aniha al-isti'ala. Un côté, on traduirait par au-dessus, sens d'élévation. Ala, là-bas, c'est sûr. Nahu qulihi ta'ala. الرحمن على العرش استوى أي على العرش que Allah s'est instauré sur le trône donc على يكون forcément au-dessus d'une chose à la base طيب ثم في ومن معانيها الظرفية شوز كي انغلوب نحو قوله تعالى فيها فاكهة ونخل ورمان أي في داخل الجنتين فاكهة ونخل ورمان دونك أنا تير دو جنة أو بلوتو دي دو جنة لي فروي بالمي إي لا غرناد فيها أي داخلها ورب ومن معانيها التقليل مثل قولهم رب رمية من غير رام أي قد يوجد من يصيب الهدف وهو غير رام وهذا قليل يعني رب qui peut avoir un sens de peu يعني certains ça ressemble à un code dans le sens de taqlil lakin là c'est dans les asma rubba حول هذا Donc robba, c'est un harf jar. Des fois, tu entends robbama. Robbama, en fait, c'est robba. Wazidna fihi ma al kaffa. C'est robba à la base. Et souvent, ils disent robbama yasukada. Souvent, ils disent par peut-être. Hawla hada. Wa alba. Alba abi. Min ma'aniha al irsaq. Nahuqo lillahi ta'ala. Wamsahu bi ru'usikum. Et arsiku aidiakum bi ru'usikum. Donc le ba, il a un sens de contact. Un sens de contact. Il peut avoir le sens de sebeb, kazalik. Wa tilka al-jannatu allati ruftumuha bima kuntum ta'malun. Les jannah que vous avez hérité pour ce que vous avez accompli. Bima kuntum ta'malun. Et bi sebeb ma kuntum ta'malun. Ou bima kasabat aidikum, mathalan, dans ce qui touche les al-musiba, pour ce que vos mains ont accompli. Thumma zakara al-kaf. Al-kaf, ayka. Wa min ma'aniha al-tashbih. La ressemblance. Nahu qawlihi ta'ala. Oulaika kal an'am. Eux sont comme les bestiaux. Wallam min ma'aniha al-milk, la possession. Kakolillahi ta'ala, walillahi mulku samawati wal ard. Et à Allah appartient la royauté des cieux de la terre. Qal wa min huruf al-jar aydan ahruf al-qasam. Celle qu'on utilise pour jurer, on l'a pris au début. الواو والباء والتاء سميت أحرف القسم لأنها تدخل ولا مقسم به نحو قولك والله وبالله وتالله c'est par lesquels on jure والله لا لفظ جلالة مجرور بواء وبالله كذلك مجرور بباء وتالله مجرور بتاء Et dans ces hurufs-là, le seul alladhi yattasil bihi damir ou alba que tu peux utiliser qu'à damir. Mathalan, tu dis bika en jurant par Allah. Amal waw, tu ne peux pas, et ta kazalik. Et il y en a, ils ont ajouté waw rubba. Ani Rubba précédé par Waou. Nahuqo li sha'ir wa laylin kamujin bahri arkha sudlulaha ou sudulahu. Ani Shahid, en fait, c'est wa Rubba laylin. Le Rubba a été enlevé. Et que le Waou l'a remplacé. Et ça, c'est le call du Moussannif, de l'auteur. C'est son avis. C'est-à-dire, lui, il voit que le Rubba a été enlevé et que le Waou a pris sa place. Et le Sahih, que l'auteur du Sharh, lui, voit, c'est qu'en fait, Layl, dans le Bayt, ou Laylin, en fait, il est majuro par Rubba qui a été enlevé, pas par le Waou. L'auteur de l'Ajrumiya lui voit que Waou a pris la place de Rubba, donc a fait son travail. Ils disent non, à la base c'est Wa Rubba. Wa Rubba a été enlevé. Et le Waou, quand même, est resté à sa place. Cependant, le travail de Rubba est resté. Wa Qalil. قال ومذ ومنذ كذلك مذ ومنذ وهما يخفضان اسماء الزمن ils sont propres au temps au nom de zaman par rapport au temps تقول مثلا ما رايته منذ يومنا je ne l'ai pas vu depuis aujourd'hui ونحو ma ra'aytu mudh yawm al-jumu'ah, je n'ai pas vu depuis yawm al-jumu'ah. Wa huma bi ma'na fi idha kana zaman hadira. Si jamais tu parles au présent, tamam, ma'nahum fi. Comme dans le premier exemple, je ne l'ai pas vu aujourd'hui, c'est-à-dire dans ce jour. Wa bi ma'na min idha kana zaman madiyan kama fi mithal athani. Et que ils ont le sens de deux min, c'est-à-dire ibtida, comme dans le premier mithal, lorsque c'est au madi. Alors qu'il a dit ma ra'aytu mundhu yawm al-jumu'ah. Donc là on traduit nous par depuis. Wa zidna fa'ida ukhra fi at-ta'bir tadhkur fi mundhu. هذا يكون وقت معين محصور سنتو بريسي tu dis pas ma ra'aytu mundhu zaman. Alors صحيح tu dis ma ra'aytu mundhu shahr, mundhu yawm, mundhu thalath ayyam, mundhu sana wahida, un temps défini. Un temps défini à kaza mundhu, c'est pas fasih de parler comme ça. طيب, autre chose qui cite en dessous qu'on va apprendre dans la fawaid, on avait parlé mais on va reparler maintenant. Docteur khamisa يقول اعلم ان الجر والمجرور لابد لهما من شيء يتعلقان به. Il s'accroche à quelque chose. جر مجرور, il s'accroche à quelque chose. وهذا مذكور في الاعراب على بعض. Donc الاعراب on le dit والجر والمجرور متعلقان بكذا وكذا وكذا. ومتعلقهما هو الكلمه التي يربطان بها من جهه المعنى. C'est celle à laquelle il s'accroche par rapport au sens. وَهُمَا يَتَعَلَّقَانَ بِالْفِعْلِ, donc ce soit un verbe. وَهُمَا يَعْمَلْ عَمَلَ, ou ce qui fait le travail d'un verbe, comme les mushtaqat ou les masadir qui font travail de verbe. فَإِذَا قُلْتَ كَتَبْتُ بِالْقَلَمِ, j'écris par le qalam. قَوْلُكَ بِالْقَلَمِ جَارْ مَجْهُولٌ مُتَعَلَّقَانَ بِالْفِعْلِ, c'est quoi le fi'l? كَتَبْتُ. طيب, لأن الكتابة إنما كانت بالقلم. الكتابة لا يوجد إلا بالقلم. مثلا تقول كتبت بالقلم, كتبت هذا في الماضي مبني على السكون. تو ضمير متصل مبني على ضم في محل رفع فاعل. بالقلم باء حرف جر مبني على كسر لا محل من الإعراب. القلم اسم مجرور بالباء مجرور وعلامة جره الكسرة الظاهرة على آخره. والجار والمجرور متعلقان بالفعل. Et des fois, ce n'est pas forcément le fi'al. Des fois, c'est autre chose. Ça peut être un ism qui fait travailler un fi'al. Dans l'exemple qu'on donne dans le mutada al-khabar, à la base, le khabar, c'est ka'in. Ka'in, c'est un ism fa'il, ce n'est pas un fi'al. C'est un zaydun fil bayt. À la base, c'est zaydun ka'inun fil bayt. Fil bayt, muta'alikan bi khabar mahzouf, taqdiru ka'in, ou mustaqir. أو في ما يكون في ذا معنى. Donc après des fois, c'est à toi de trouver l'oul mutaallaq. Des fois tu dis l'oul mutaallaq, tu cherches. C'est quoi le mutaallaq? Des fois c'est pas forcément ce que tu vois en premier. Ça peut être autre chose. Et le حروف جر, il y a des أقسام. حرف جر أصلي, حرف جر زائد, حرف جر شبه زائد. On en parlera plus tard, car certains حروف جر ne s'accrochent à rien. Il y en a un qui s'appelle Zahid, c'est-à-dire à la base, on n'en a pas besoin, mais on l'a rajouté pour. Yani, fi aziyada fil ma'ana. C'est-à-dire, hadha laysa bi, مثلا, muslim. Laysa bi muslim. Le ba là, tu aurais pu dire laysa muslima. Là, c'est un harf jar Zahid. مثلا, on aurait pu s'en passer, mais sa présence amène à taqwiya du ma'ana. Ziyada fil ma'ana. Voilà, là, ahkam ukhra. طيب سنقف هنا اليوم tu veux on prend le mudaf وسهل باقي وقت شويه on peut le prendre الحروجه c'est سهل جدا طيب ناخذ ان شاء الله قال ثانيا المجرور بالمضاف. قال المصنف وأما ما يحفظ بالإضافة نحو قولك غلام زيد ووالى قسمين ما يقدر باللام وما يقدر بمين. فالذي يقدر باللام نحو غلام زيد والذي يقدر بمين نحو ثوب خز وباب سج وحاتم حديد. Donc là, il va parler du mudaf. Et c'est quoi le takdir du mudaf à la base? قال في شرح ولما فرغ المصنف من بيان المحفوظ بحرف الخفض شرع في بيان المحفوظ بالإضافة. Donc maintenant, on va commencer par le mudaf, mudaf ilayhi. تعريفها هي نسبة بين اسمين على تقدير حرف جر توجب جر الثاني أبدا. Donc c'est un lien qui est entre deux noms qui laisse un sous, qui a un sous-entendu d'un harf jar qui est soit li soit min et qui inclut le jar du deuxième, le mudaf ilayhi. Il est tout le temps majrur. Mithaluha qawl an-nabi sallallahu alayhi wa sallam at-tuhur shatru al-iman. At-tuhur shatru al-iman. La purification c'est la moitié de la foi. إعرابها الطهور مبتدأ معروف شطر خبر تمام وهو مضاف والإيمان مضاف إليه مجرور فكلمات شطر الإيمان اسمان أولهما كلمة شطر نصبت إلى كلمة الإيمان. Donc là tu vois الإيمان ou plutôt شطر c'est elle était apparentée à quoi الإيمان. Donc ça, cette kalimat-là, on l'appelle mudaf. وَالَّتِي تَتِي بَعْدَهُ تُسَمَّ مُضَافِ إِلَيْهِ. La chose à laquelle elle est emparentée. تَكُلْ بَيْتُ مُحَمَّدٍ. C'est-à-dire, en fait, tu as apparenté le bait à qui? À Muhammad. غَيْلِ ذَلِكَ مُحَمَّدِ رَسُولُ اللَّهِ كَذَلِكَ كِتَابُ اللَّهِ كَلَمُ اللَّهِ. قَالْ ويعطى الأول المضاف ما يستحقه من الإعراب. فالمضاف إعرابه كيف تعلمها بحسب. قد يكون مبتدأ، سبت مبتدأ، سبت خبر، سبت فاعل، سبت أي شيء. سبت مضاف إليه. بحسب الجملة. تمام؟ يعرب على حسب موقعه. أما الثاني فهو المضاف إليه فمجرور دائمة. قط مضاف إليه لي il est majrur tout le temps. Tout le temps. Walidafa ta'tir la nu'ayn. Il y a deux sortes. Dans le ma'na. Idafa ala taqdir al-lam wa wal akthar. Un sous-entendu du harf jar lam qui a un sens de milk, de possession. Nahu hadha ghulamu zaydin. Ay غلامون لي زيد. فهمت غلامون لي زيد. هذا النوع الأول. En fait c'est un غلام qui appartient à زيد. C'est le غلام de زيد. إضافة على تقدير من. وهي التي يكون فيها المضاف جزءا من المضاف إليه. C'est-à-dire que le مضاف c'est une partie du مضاف إليه. نحو ثوب خزين. Un vêtement de soie. باب سجين. Une porte de bois. حاتم حاتم حديد أنانو دفاع. فهمت ثوب من خزين باب من سجين وحاتم من حديد. قال ومن أمثلة الإضافة في القرآن الكريم مثلا القرآن قول الله تعالى إذا جاء نصر الله والفتح. فهنا أنا الشاهد نصر الله. وقوله تبت يدا أبي لهب لهب. أين الشاهد؟ نعم أبي وقبل أبي. قبل نعم أدخل t'en as deux Moudaf, t'en as trouvé un. Il est où le premier? Yada. Yada. tabbat yada Abi Lahab. En fait, c'est yadan li Abi Lahab. Donc, comme on a dit, le mufanna et le djem muzakar salim, lorsqu'ils sont mudaf, maza naf'al, nahzaf et nun. Le nun, on l'enlève. À la base, c'est yadani li Abi Lahab. وقوله إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى أين الشاهد؟ صحف الأولى لا هذا هو نعت منعوت نعم سأكون أي بخصيصة en plus صحف إبراهيم نعم صحف إبراهيم نعم هذا هو فالمضاف من علاماته المضاف أنه ليس في تنوين المضاف إلى pas de تنوين d'ailleurs comme on vient de le dire tout à l'heure إذا أضيف مثلا جم ذكر سالم ومثنى إلى شيء أضيفت النون لأن هذه النون ما اسمها ذكرنا عوض عن التنوين سنون تخمبرس التنوين donc là comme il n'y a pas de تنوين كذلك il n'y a pas de نون ولا يدخل ال في المضاف كذلك في اكثر الاوقات الا في بعض احوال مخصوصه dans certains cas particuliers sinon la base le mudaf il prend pas ال tu dis pas مثلا البيت محمد tu n'as pas le droit à ce moment-là mais il y a certains cas précis tu peux mettre un ال وهكذا et le sahih c'est que Le amil dans le mudaf ilayhi, c'est le mudaf. Il y en a disent que c'est l'idafa. Et alladhi yuqal akthar annahu al-mudaf. C'est le mudaf. Donc, hakada. Donc, là, bab huruf jar wa mudaf ilayhi, ala sahl. Tamam. Wa gadin, inshallah, sana khouz. Amma mnoum nasraf, adhan, sa yakun fi darsayn. On va le faire en deux heures, je pense. Allah Alam, on va voir comment ça va se passer. Nafoum, faila wuna, subhanaka wa bihamdik, la ilaha illa anta astaghfiruka wa atubu ilayk.